மறக்கிறது. கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறதே. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. நின்றாலும் உன்னையே தேடுது கண்கள், ஒற்றையாய் போனாலும் உன்னுடன் நடக்குது கால்கள். அச்சமே இல்லாத பேச்சிலே மயங்குது நெஞ்சம், நிச்சமே இல்லாமல் உன்னிடம் வந்தேன் தஞ்சம். துடிக்கிறதே என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. உரிமையாய் பழகிட வேண்டும், பழகிட வேண்டும். வைரமே ஆனாலும் தினம் தினம் தொலைத்திட தூண்டும். இதுவரை என் நெஞ்சில் இல்லவே இல்லை பயங்கள். இரண்டு நாள் பார்த்தேனே மிரட்டுதே உந்தன் குணங்கள். இப்போ துடிக்கிறதே என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே.